தான் என்னில் தான் காதல் சங்கம் ஆடும் காற்று நெஞ்சில் தாளம் போட ஆசை ஊற்று காதில் கானம் பாட நெஞ்சோடு தான் வா வா வா கூட சந்தங்கள் பாடிடும் உன்னை நெஞ்சத்தின் மஞ்சத்தில் பாடிடும் என் எண்ணங்கள் திட்டம் நீ தித்தித்தாய் பக்கந்தான் வா வா வா கூட காதல் சந்தம்